வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே.